వెంకటనాదార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. కాదవాభ్యుదయంంద్ర మహాకావ్యత్తుల ముదల్ సర్గత్తుల 40 ஸ்லோகம் வரைக்கும் ஏற்கனவே அனுபவிச்சோம். கடைசியாக ஸ்லோகத்துல பூமாதேவியானவள் தேவர்களிடத்துல தனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, அதை போக்கடிக்கணும் அப்படின்னு சொல்றா. இனிமேல் ஸ்லோகம் இதிதே பூததாரிண்யா நிசிருஷ்டார்த்தாதிபௌகச அவிதுஸ்தத் பிரியஸ்யைவ தத்பாரஹரணம் க்ஷமம். பிராணிகளை எல்லாவற்றையும் தரிக்கின்றவள் பூமாதேவி, அதனால் அவளுக்கு பூததாரிண்யா அப்படின்ற பெயர். முன் ஸ்லோகத்துல சொன்ன கிரமத்துல அந்த பூமாதேவியினுடைய கணவன் பதியான விஷ்ணுவுக்கே அந்த பூபாரத்தை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது அப்படிங்கறத தேவதைகள் தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல. என ஸ்ரீ பூமி நீலா சமேதன் எம்பருமா, அதனால பூதேவியினுடைய கிரீஷதே லக்ஷ்மீஷ பத்னியௌ அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த மாதிரி கிரமத்துல அந்த பூமாதேவியினுடைய கணவனான விஷ்ணுவுக்குத்தான் பூபாரத்தை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய பொருள். அடுத்ததாக புரஸ்கிருத்ய ஜகத்தாத்ரீம் மனசோபி புரஸ்ஸராஹ துக்தோததிசயம் தேவம் தூரமேத்யாபி துஷ்டுவுஹு. இத கேட்டு என்ன பண்றா, தேவதைகள் அத்தனை பேரும் பூமாதேவியை முன்னிட்டு கொண்டு புரஸ்கிருத்திய லோகத்தெல்லாம் தாங்கக்கூடிய ஜெகத்தாத்ரீம் அவளை முன்னிட்டு மனசால கூட நினைக்க முடியாது அந்த அளவுக்கு வேகமாக. ஏன்னால் இந்த தரணிபுரா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருச்சின்ன மாலையில அனுபவம், அந்த மாதிரி பூபாரம் தவிர்க்கிறதுக்காகவே எம்பெருமான் கண்ணனாக அவதாரம் எடுக்க போறார். அப்படிப்பட்ட எடுக்க போற அந்த பகவானிடத்துல போய் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றான்னா, துக்தோததிசயம் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டு சேவை சாதித்தருளக்கூடிய பகவானை சென்று பார்க்கறதுக்காக போனோம். வெள்ளத்தின் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள்ளும் பரமன் அப்படின்னு ஆழ்வார் அனுபவம். வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு திருப்பார்கடல், அந்த ஆதிசேஷனை படுக்கையாக விரிச்சுண்டு அங்க சயனம் பண்ணிட்டு இருக்கான் எம்பெருமான். கள்ள நித்திரை தூங்கலை உறங்குவான் போல் யோகு செய்யும் அப்படின்னு ஆழ்வார் அனுபவம் வேறு இடத்துல. நாண்டாள் நாச்சியாருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னால், பைய துயின்ற பரமனடி பாடி அப்படி. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக பூமாதேவியை முன்னிட்டு கொண்டு தேவதைகள் திருப்பார்கடலுக்கு சென்றார்கள். புரஸ்கிருத்ய ஜகத்தாத்ரீம் மனசோபி புரஸ்ஸராஹ துக்தோ ததிசயம் தேவம் தூரமேத்யாபி துஷ்டுவுகு. அப்புறம் எம்பெருமானுக்கு எப்பேற்பட்ட இடங்கள் அவன் வசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அப்படின்றத ஒரு ஸ்லோகம். திரிவேதி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சகேதவே வரதாய நமஸ்துப்யம் வாக்ஷாந்தர கவிர்புஜே. இதிலிருந்து 26 ஸ்லோகங்கள், 43 26 ஸ்லோகங்கள் பகவான ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகன். ஏனால் திருப்பார் கடலுக்கு சென்று தேவதைகள் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றா, ஸ்தோத்திர பிரியன் எம்பெருமான். அது அப்போ எம்பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னால், ரிக்கஜுஸ்தாம ரூபாய என்கிற கிரமத்துல 3 வேதங்கள்லையும் நடுநாயகமாக விளங்குகின்றவன் பகவான். அவனுக்கு இருப்பிடம் த்ரிதாம்னே, எத்தனை என்னால் 3. அது என்னது? சூரிய மண்டலம், பரமபதம், திருப்பார்கடல், தேயஸ்ததா சபித்ருமண்டல மத்தியபாகே, அப்படிப்பட்ட சூரிய மண்டலத்து நடுவுல எம்பெருமான். அதே மாதிரி ஒரு பகலாய் உணர்த்தி அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய கிரமத்துல பரமபதம், அதுக்கப்புறம் திருப்பார்கடல், அதுவும் இந்த 3 எம்பெருமான் நித்யவாசம் பண்ணும் இடம். இதை வேதம் சொல்லும் பொழுது அம்பஸ்ய பாதே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருட்டே அப்படின்னு வேதம் சொல்றது. ஆழ்வார் பாசுரத்தில் அனுபவிக்கும் பொழுது வேதம் தமிழ் செய்த மாறன், கடலும் மலையும் விசும்பும் துடாயம் போல் அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம் இந்த வேத வாக்கியத்தை அடியொற்றி. சுவாமி தேசிகனும் வரதராஜ பஞ்சாசத்தில் வரும்பொழுது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடமாக அவுதன்வதே மகதி சத்மநிபாசமானே சாக்யேச திவ்ய சதனே தமசப்பரஸ்தாத் அந்தக்களேவரமிதம் சுஷிரம் சுசூக்ஷ்மம் ஜாதம் கரீஷ கதமாதரணாஸ்பதந்தே. அவுதன்வதீன் சமுத்திரத்துக்கு பேரு. அந்த மாதிரி விசாலமான இடம் லோகத்துல நாம் சொல்லும் பொழுது, ஒருத்தர் வீடு ரொம்ப பெருசா இருக்குன்னால் கடல் போல வீடு இவனுக்கு அப்படின்னு சொல்வார்கள். எம்பெருமானுக்கு கடலே வீடு. அதே மாதிரி அடுத்ததாக ஸ்ரீவைகுண்டம், ஸ்லாக்யேச திவ்ய சதனே தமச பரஸ்தாத், தமசுக்கு அப்பாற்பட்ட இடம், ரஜச பராகே ரஜஸ் துகள் இல்லாத இடம், சுத்த சத்வமயமான நித்திய விபூதி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடம் அப்படின்னு. அதில் முதல்ல கடலை சொன்னதுக்கு காரணம் அவதாரங்கள் அங்கிருந்துதான் என்பதை சூச்சிப்பிப்பதற்காக, குறிப்பிடுவதற்காக அப்படின்னு. இங்கு கஷீராப்திகி மண்டலம் பானோ யோகினாம் ஹிருதயானிச்ச த்ரீணி தாமானி மே சந்தி த்ரிதாமாகமதா ஸ்மிருதா அப்படின்னு வராக புராணத்துல வராக நயினாருடைய வாக்கியம். கஷீராப்தி மண்டலம் பானோஹோ, சூரிய மண்டலம், பானுனா சூரியன், யோகினாம் ஹிருதயான் யோகிகளுடைய ஹிருதயம். சுவாமி தேசிகன் அதை சாதிக்கும் போது அந்த கலேபரமிதம் சுஷிரம் சுசூக்ஷ்மம், சின்ன இடத்துல ஹிருதயத்துல ஒரு கட்டவரல் அளவு ஹிருதயம் ஒரு மனிதனுக்கு, அதுல எம்பெருமான் உள்ள எழுந்தருளி இருக்க, ஜீவாத்மாவும் உள்ள இருக்கான். அது எதுக்கு? நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அப்படி. அதுக்கப்புறம் பகவான் எப்பொழுதுமே பஞ்சாயுதங்களை தரித்து கொண்டிருப்பவன் அப்படின்னு நம்மாழ்வார் அழகிய மணவாளனை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது தங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், வட்டவாய் நேமி வலங்கையா என்றும் வந்திடாய். அப்புறம் வெய்ய வாள் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்தும் விண்ணோர் முதல். என்ன தாத்பரியம்னால், மிக உஷ்ணமான கத்தி, கதை, திருச்சங்கு, திருவாழி, சார்ங்கமும் வெய்ய அப்படின்ற பதத்துக்கு உஷ்ணமான பஞ்சாயுதங்களை தரித்திருக்கக்கூடிய நித்தியசூரி நாயகன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். இந்த பாசுரத்தை மனசுல திருவுள்ளத்துல வச்சுண்டு பராசர பட்டர் ரங்கராஜ ஸ்தபத்துல வரும்பொழுது பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்ப மசகன் இவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சனஹா ஸ்ரீரங்க நாயகா. எதுக்கு பஞ்சாயுதங்களை தரித்துட்டு இருக்கார் அப்படின்னா, தன்னை காப்பாற்றி கொள்ளவா இல்லை, ஆசிரித்தாளை காப்பாற்றுவதற்காக, தன்னை ஆசிரித்தவர்களை பாதுகாப்பதுல காலதாமதத்தை பொறுத்து கொள்ள முடியாத நிலையில எம்பெருமான் இருக்க, ஆகையினால்தான் திருவாழி, திருச்சங்கு, கதை, வால், வில்லு, அம்பு ஆக ஐந்து போர்க்கருவிகளை திருக்கைகள்ல தாங்கின்றிருக்க. அப்படிப்பட்டவன் நம்மள காப்பாத்த வேண்டும். அப்படி எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம், ரூபம், கல்யாண குணங்கள் இதெல்லாம் எம்பெருமான் திருமேனியை விட்டு பிரிக்க முடியாது, அபிருத சித்தம் என்று கூறுவார்கள். அதே மாதிரி தான் திவ்யாயுதங்களும். இத விஷ்ணு சூக்தத்துல வரும்பொழுது பிரதே விஷ்ணோ அப்ஜ சக்ரே ததாதே ஜன்மாம்போதிம் தர்த்தவே சர்ஷணீந்திராஹ பாஹோர் மூலே. எங்க கைகளினுடைய மூலமான தோள்ள தரித்திருக்கார் அதை வைத்து விஷ்ணு சூக்தம் இவ்வாறு வர்ணிக்கின்றது எம்பெருமானை. அது மட்டுமல்லாமல் பகவான் உள் வெளி அரிர்பாகங்களை உட்கொள்பவன், வேண்டித்தெல்லாம் தரும் வள்ளல் என் மணிவண்ணன். அந்த ஆழ்வார் வாக்கியத்தை வச்சுண்டு இந்த ஸ்லோகத்துல வரதாய நமஹா, வரதன் ஆராத்தியமூர்த்தி, வரம் தரும் வள்ளல், பேரருளாளன், காஞ்சிபுரத்துல அவதாரம் பண்ணினவர் சுவாமி தேசிகன். அப்படி எல்லாரும் வணங்கும்படி பிரகாசத்தோடு இருக்கிறான் எம்பெருமான். இந்த ஸ்லோகத்துல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னால், அக்னி பகவானுக்கும் பகவானுக்கும் ஒரு ஒப்புமை. த்ரிதாமா அப்படின்னால் அக்னிக்கு பெயர். அக்னியானவர் அக்னி ரவமோ தேவதா அப்படின்னு வேதம் சொல்லியபடி தேவதைகள்ல மிகவும் தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவர். விஷ்ணுகு பரமோ தேவதா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது, உயர்ந்த தேவதை விஷ்ணு. அக்னியானவர் என்ன காரியம் பண்றார் அப்படின்னால், யாக வேதியில மட்டும் பிரகாசிக்கின்றார். பகவான் மூன்று வேதங்கள்லையும் போற்றப்படுபவர். ஹேதி அப்படின்றால் ஜுவாலை, பஞ்சஹேதவை. அப்போ ஜுவாலை அக்னிக்கு ஏழு விதமான ஜுவாலை சொல்றார். அந்த அக்னி பகவானவர் என்ன தரார் அப்படின்னால், அக்னி காரியங்களை ஒழுங்காக செய்து கொண்டு வந்திருந்தால் பணம் நன்றாக கிடைக்கும். ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத்து, பணம் வேணும்ன்ற ஆசை இருந்தால் அக்னி காரியங்களை ஒழுங்காக பண்ணி கொண்டு வா அப்படின்னு சௌனக பகவான் விஷ்ணு தர்மத்துல சொல்ற. செல்வத்தை மட்டும் கொடுக்க கூடியவன், ஆனால் பகவானோ எல்லாவற்றையும் அருள்பவன். தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு ஆழ்வார் அனுபவம், தன்னையே கொடுத்துடுற. சகல பல பிரதோகி விஷ்ணுகோ, எல்லா விதமான பலன்களையும் அருள்பவன் எம்பெருமான். இதுவும் சௌனகர் அருளி செய்தது. நம்ம என்ன பண்றோம்னா, அக்னியில ஹோமம் பண்றோம், அக்னி காரியம் பண்ணும் பொழுது அந்தந்த தேவதைகள் இடத்துல அக்னியானவர் அதை கொண்டு சேர்க்கிறார். கொண்டு சேர்ப்பதுனால அக்னி பகவானுக்கும் இதுல பங்கு உண்டு. அப்போ அக்னி பகவான் வெளியில கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்துவ ஹவிர்பாகத்தை உண்பவர் பரமாத்மா உள் ஹவிஸ். மனசுல நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல எண்ணம் அதான் பாவம், பாவசுத்தியை எம்பெருமான் பார்க்கிறார். அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோட பகவானை ஆராதனம் பண்ணினால் பகவான் எல்லாவற்றையும் கொடுப்பான். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா, எல்லா ஜனங்கள் வஸ்துக்கள் உள்ளேயும் இருந்து கட்டுப்படுத்துபவனாக இருந்து செயல்களை செய்யக்கூடிய பகவான் சர்வ அந்தர்யாமி. அப்படிப்பட்ட பகவானையே நாம் பெறலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். த்ரிதேவி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சகேதவே வரதாய நமஸ்துப்யம் வாக்யாந்தர கவிர்புஜே கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த